உனக்கு எங்கள் மீத ஒரு இது இரக்கம் மனது பிறக்கும், அதை அதை அதை அடியாக வச்சுட்டு உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி எங்களுடைய பயத்தை நீ போக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார். அதான் பிரயுக்த கருணோததிகின்றது எம்பெருமானுக்கு போச்சு விசேஷமா. மேலும் எப்படி இருக்க, சந்துக்ஷிதா சம்யக்கு துக்ஷிதா, நன்னா உன்னை தூண்டி விடுறா ரெண்டு பேர் இந்த காரியத்தை பண்ண சொல்லி, அவளாலையும் தூண்டப்பட்டவனாக இருக்கின்றாய். யார் ரெண்டு பேர்? ஸ்ரீயா வசுதையாச்ச, ஸ்ரீஹி பிராட்டி, ஸ்ரீயான்றது திருத்தியா பக்தி ஏக வசனம் பிராட்டியினால், வசுதான்றது பூமி பிராட்டியை குறிக்கிறது, வசுதையான்றது ரமையா மாதிரி அது திருத்தியா பக்தி ஏக வசனம். அப்போ ஸ்ரீயா வசுதையாச்ச பிராட்டியினாலும் பூமி பிராட்டியினாலும் நன்றாக தூண்டப்பட்டவனாக இருந்து கொண்டு உன்னுடைய கருணை கடலை பயன்படுத்தியவனாக இருந்து கொண்டு உன்னுடைய சக்தியினால நீயே எங்களை காக்க வேண்டும். மேலும் எப்படி தரம் பிரசமய, தரம்னு சொன்னால் தரகன பயம், தர தாருண எல்லாம் அந்த கொடுமையை விளக்கக்கூடிய சப்தங்கள். அப்போ தரத்தை பயத்தை பிரசமய, இந்த பயம் எப்படி வந்தது? இப்போ உதீரியமானம் தரம் எல்லாம் சப்தாலங்காரம், தாருணை தனு பிரபவ தாருணைர் தரம் உதீரியமானம் பறைகின்னு தக்கார வேப்பத்தை கொண்டு உதீரியமானம் உத்து ஈரித்தம் நன்றாக. இப்போ இது இந்த பயமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு, உதீரியத்தே அதான் உதீரியமானம், அது ஈரியத்தே உதீரியத்தே அது ஆத்மனை பதம் ஷானசி பத்தின்னு சொல்லுவோம். உதீரியமானது கண்டினியூஸ் இப்பொழுது வெளிப்பட்டு இருக்கக்கூடிய அல்லது இப்பொழுது ஏற்பட்டதாக இருக்கக்கூடிய ஏற்படுகின்ற ஏற்பட்டு கொண்டிருக்கிற அந்த அர்த்தம் அது. யாரால்னு கேட்டால் பரைஹி, பரகன பகைவன், அந்த பரந்தபன அர்ஜுனனுக்கு பெயர். அப்போ பர பரன்ற சப்தமானது எதிரியை குறிக்கிறது, பரைகின்றது திருத்தியா பக்தி பகுவச்சனம், எதிரிகளால் விளைவிக்கப்படுகின்ற இந்த பயத்தை. இவ யாரு? தனு பிரபவ தாருணைஹி, தனு பிரபவன் தைத்தியால் தேவியா அவளை காட்டிலும் தாருணவா இருக்கா, தாருணம் மிக கொடியவர்களா இருக்கா. அப்ப அதனுடைய திருத்தியா பக்தி பகுவச்சனம் தாருணைஹி, இது பரைஹிக்கு விசேஷனம். தனு பிரபவ தாருணைஹி பரைஹி, பகைவர்களால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா அசுரர்களை காட்டிலும் கொடியவர்களா இருக்கக்கூடியவர்கள், அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பயத்தை நீ போக்க வேண்டும். மேலும் எங்க இந்த பயம் இருக்குன்னு கேட்டா, மனு பிரபிருதி மானித்தே மகதி ரங்க தாமாதிக்கே அப்படின்றது, இது சப்தமி பக்தி ஏக வச்சனம் ஸ்ரீரங்கத்தில். ரங்க தாமாதிக்கே ஏற்கனவே பார்த்தோம், ரங்கன திருநாமம் தாமன இருப்பிடம், ஆதிக்கேன்னு சொன்னா ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய கஷேத்திரங்களில், சப்தமி பக்தி ஏக வச்சனம் ரங்க தாமாதிக்கே. மகத்தின்னு போட்டுனா ஏற்கனவே பார்த்தோம், மகான் ஒரு மேன்மை மகத்துவத்தை உடையது, மகத்துன்னு சப்தத்துக்கு சப்தமி ஏக வச்சனம் மகதி. எவர்களால் கொண்டாடப்பட்டது? இப்போதான் இதுக்கு சமீபத்தில் இதுக்கு ஒரு ஏற்றமா அப்படின்னு கேட்டால், மனு பிரபிருதி மானித்தே, மானித்தகன போற்றப்பட்டது மதிக்கப்பட்டது சம்மானிதா. மனு பிரபிருத்தின்னு போட்டதுனால பிரபிருத்தினா முதல், மனு முதல், மனு தொடங்கி மாந்தாத்தான்னு வரக்கூடிய அந்த வம்சத்தில் வரக்கூடிய எல்லா ராஜாக்களாலும் போற்றப்பட்ட வணங்கப்பட்ட இந்த ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய க்ஷேத்திரங்களில் இப்போ அசுரர்களை காட்டிலும் கொடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த எதிரிகளால் பரவ செய்யப்பட்டுள்ள இந்த பயத்தை நீர் பிராட்டியினாலும் பெரிய பிராட்டியினாலும் பூமி பிராட்டியினாலும் தூண்டப்பட்டவனாக இருந்து கொண்டு உம்முடைய கருணை கடலை பயன்படுத்தியவனாக இருந்து கொண்டு உம்முடைய சக்தியினாலேயே எங்களுடைய அந்த பயத்தை நீரே போக்க வேண்டும் அப்படின்னு அழகா அர்த்தம். அன்பேத பார்த்தோம்னா பிரகிருஷ்ட குணக மனு பிரபிருதி மாதிக்கே மகத்திரங்க தாமாதிக்கே தனு பிரபவ தாருணைஹி பரைஹி உதீரியமானம் தரம் ஸ்ரீயா வசுதையாச்ச சந்துக்ஷிதா பிரயுக்த கருணோததிஹி ஸ்வசக்தியா ஸ்வயம் பிரசமய. பிரகிருஷ்ட குணக உயர்ந்த குணங்களை கல்யாண குணங்களை உடையவனே எம்பெருமானே மனு பிரபிருதி மாண்டதே, மனு முதல் அந்த வம்சத்தில் வரக்கூடிய அனைத்து அந்த உயர்ந்த க்ஷத்திரியர்கள் அவர்களால் இது ஸ்ரீரங்கத்தினுடைய வரலாறு சொல்றது இப்படி வந்ததுன்னு பூஜிக்கப்பட்ட மானித்தேனா அது ரங்க தாமாதிக்கேக்கு விசேஷனம், மகதி பெருமையுடைய ரங்க தாமாதிக்கே திருவரங்கம் முதலிய திவ்ய க்ஷேத்திரங்களில் தனு பிரபவ தாரணைகி. தனு பிரபவன் சொன்னா தைத்தியால், தானவான் அர்த்தம். இங்க அங்க திதி போட்டுட்டார், கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். போன பத்தியத்துல திதி பிரபவன் போட்டுட்டார், இங்க தனு பிரபவன். இங்க இவளுக்கு தானவாள், தைத்திய தானவ முக்கியானம் நம்ம ஷோடசாயத்துல பார்த்தோம். அதாவது இங்க தானவா, தனு பிரபஞ்சன தானவா. அசுரர்கள் அவாள காட்டிலும் கொடியவர்களாக இருக்கக்கூடிய பறைகி, பகைவர்களால் உதீரியமானம்னு ஏற்படுத்தப்பட்ட இந்த தரம், இந்த பயத்தை ஸ்ரீயா வசுதையாச்ச பிராட்டினாலும் பூமி பிராட்டினாலும் சந்துக்ஷிதா தூண்டப்பட்டனாக இருந்து கொண்டு அப்படி இருப்பவனாக நீ பிரயுக்த கருணோதிகி உன்னுடைய கருணை கடலை பயன்படுத்தினாக இருந்து கொண்டு சுசக்தியா உந்த சக்தியினாலேயே ஸ்வயம் தானே பிரசமய புவி தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த 24வது பத்தியத்தில். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.